புட்டுங்க வேணாண்டா, ஒரு ஆணியும் புட்டுங்க வேணாண்டா. சண்டையில்ல கிழியாத சட்டையில்ல, சந்தனத்தை தடபாத மொட்டையில்ல, பருச்சையில் வாங்காத முட்டாயில்ல, பத்து மணி ஆனாலும் மட்டாயில்ல. ஆணியே புட்டுங்க வேணாண்டா, ஒரு ஆணியும் புட்டுங்க வேணாண்டா. சண்டையில்ல கிழியாத சட்டையில்ல, சந்தனத்தை தடபாத முட்டையில்ல, பரிச்சையும் வாங்காத முட்டையில்ல, பத்து மணி ஆனாலும் மட்டையில்ல. ஆணியே புட்டுங்க வேணாண்டா, ஒரு ஆணியும் புட்டுங்க வேணாண்டா. கனவெல்லாம் காத்து கிடக்கு, மனசெல்லாம் பூத்து கிடக்கு, வரவெல்லாம் ஊறி கிடக்கு, உசுர கொடுக்கும் ஊரு. பொங்கல போல நாங்க பொங்கவில்ல, எங்கெல்லாம் மிஞ்ச இங்க யாரும் இல்ல, சக்கரை கட்டி என்ன பேரோ இல்ல, உண்மையில் நாங்க தானே நல்ல புள்ள. ஆணியே புட்டுங்க வேணாண்டா, ஒரு ஆணியோ புட்டுங்க வேணாண்டா. பயசெல்லாம் ஏறி கிடக்கு, பழசெல்லாம் மாறி கிடக்கு, திமிரெல்லாம் மீறி கிடக்கு, தொட்டா தெரிக்கும் பாரு. காசு பணம் எல்லாம் தேடவில்ல, பாசம் இருந்தாலே போதும் இல்ல, பேசம் போட்டு நாங்க வாழவில்ல, ரோசம் பக்கத்தானே தேவையில்ல. ஆணியே ஆணியே ஆணியே புட்டுங்க வேணாண்டா, ஒரு ஆணியோ புட்டுங்க வேணாண்டா.